यस्य वाङ्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राण नबद्ध दीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। सशङ्खचक्र लाञ्छनः सदुद्ध पुण्ड्रमण्डितः कण्ठ लग्न सत्तुलस्य नर्ख पद्ममालिकः। सितान्तरीय सूत्तरीय यज्ञ सूत्र शोभितः मम विरस्तु मानसे गुरु स वेंकटेश्वरः। संकल्प सूर्योदयத்தில் நாம் இப்பொழுது இரண்டாவது அங்கத்தில் பரவத போர் புரிய இருக்கின்ற சிஷ்யனுடைய நிலைப்பாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு வேதத்திற்கு புறம்பான மதத்தினர்களும் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் தங்கள் எண்ணத்துக்கு ஏற்ப மதங்களை கொண்டுள்ள பௌத்தர் ஜெயினர் போன்றவர்களும் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு ஆனால் அந்த வேத வாக்கியங்களுக்கெல்லாம் எதிர்மறையாக பொருள் கூறுகின்ற ஒரு சிலரும் எல்லோரும் அங்கு வருகின்றனர் வாதம் புரிவதற்காக. இவர்களுடைய கோலாகலம் ரொம்ப அமக்களமா இருக்குது. இந்த கோலாகலத்தை பார்த்த உடனே ராஜா நியமிக்கிறார் சேனாபதியின் இடத்துல. சேனாபதி இவர்கள் ஒவ்வொருவரா வர சொல்லுங்கோ, மொத்த கும்பலா வருதுன்றது வாதம் பண்ணுவதற்கு அது ஏற்றதல்ல என்று ராஜா நியமிக்கிறார் சேனாபதியின் இடத்துல. சேனாபதியும் தான் அவ்வாறே செய்வதாக சொல்லுகின்றார். அப்பொழுது வாதம் வாத ரூபத்திலே இருந்திருக்கிற சிஷ்யராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். ஸ்வாவராக கலக கிரமாதமி சம்பதந்தி நிகமந்தரோதகாக தானிமான் யுகளவாத சித்தயே வாரயத்வயமசௌ சமூகபதி. கிராமத்துல பார்த்தோம்னா தெரியும், நாய் தெரு நாய் இருக்கும். இந்த தெருநாய்கள்லாம் ஒரு பன்னி வந்ததுன்னாக்கா அந்த பன்னிய அந்த தெருவுல நுழைய விட்டாது. இந்த தெரு நாய் வந்து பக்கத்து தெரு நாய அந்த தெருவுல நுழைய விட்டாது. இப்படி எல்லாம் ஒரு கலகம் மாதிரி, இது ஸ்வாவராக கலகம்னு சொல்லுவா. இப்படி ஸ்வாவராக கலகம் மாதிரி இருந்துருக்கிறது வேதத்திற்கு புறம்பானவர்களும் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய இச்சையின் பேரில் ஒரு மதத்தை சொல்லுகின்றவர்களும் வேதத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு விபரீத அர்த்தத்தை சொல்லுபவர்களுடைய மதமும் இவ்வாறானது. எனக்கு இதை பத்தி விசாரம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒத்தர் ஒத்தராவது வரட்டும் இல்ல எல்லாருமாவது வரட்டும், மொத்த பேரும் வந்தாலும் கூட ஒரே சமயத்துல வந்தாலும் கூட என்னால ஜெயிக்க முடியும் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்த வாதம் சொன்னது. இத சொன்ன உடனே இதுவரைக்கும் நாம போன வாரத்துல பார்த்தோம். இப்போ அடுத்தது ஒரு விஷயத்த சொல்ற சிஷ்யனாக இருந்திருக்கிற சுவாமி. அத்தியக்ஷம் யச்ருதம் வா லகு ததிதி பவத்யாதிமோ பாதிமோ தத்தோ தர்க்கான தர்க்காக ததிக ஜகதி கிம் மேதையா சாதயா மகா மானசே மானசே தும் ஹம்ஹோ சப்யானே அசப்யஸ்தபுட முகபுடா துர்ஜனா நிர்ஜயந்தி. இப்ப வந்திருக்கிறவள்லாம் என்ன பண்றா, இவெல்லாம் எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கா, இவளுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, இதெல்லாம் தெரியும் சுவாமிக்கு. என்ன நாம சொல்லுவோம், எதிராளியினுடைய பல்ஸ் தெரிஞ்சின்றதுதான் நம்மளால அவரோடு வாதம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்ப வாதம் பண்ண போறார். ஆகையில வாதம் பண்ண போறவர்களுக்கு எதிராளியுடைய நிலைப்பாடெல்லாம் தெரிஞ்சின்றாதான் வாதமே பண்ண முடியும். அதுக்காக இப்ப சொல்ற இவெல்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா அப்படின்னு. அத்தியக்ஷம் யச்ருதம் லகு ததிதி பவத் ஜாதிமோ வாதிமோ. பிரத்யட்ச பிரமாணம், நாம எல்லாம் கண்ணால பாக்குறது, இதுக்கு பிரத்யட்ச பிரமாணம் சொல்றது. அந்தந்த இந்திரியங்கள்னால நேரடியாக அனுபவித்து தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை கூட அவ இல்லைன்னு சொல்லிடுவாளாம். இது என்னது, நேரடியா நாமளே அனுபவிக்கிறது போய் இல்லைன்னு ஒண்ணு சொல்ல முடியுமன்னா இது இருக்கிறது தானே. அது என்ன கேட்டோம்னா அப்ப சொல்லுவா, நாம பிரத்யட்சமா பாக்குறது எல்லாமே பொய், இது எல்லாம் அவித்ய, நிஜமானதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னு. இது இதே கண்ணாலதான் பாக்குறோம், இதே காதாலதான் கேட்கிறோம், இதை கண்ணால பாக்குறது கேட்கறதுன்றதெல்லாம் பிரத்யட்சமா அப்படியே அந்தந்த இந்திரியங்கள்னால முழுசா நாமளே அனுபவிக்கிறதா இருக்குச்சு, எப்படி இதை போய் பொய்யன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு அவர்களும் சொல்ற, ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறோம், எப்படி தெரிஞ்சுக்கிறோம், பிரத்யட்சமா தான் பாக்குறோம், இந்த கண்ணால பார்த்துதான் கயிறை பார்த்து பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அது கயிறு தான் இருக்கு, அது பாம்பு நிச்சயம், அது கயிறு தான், அது பாம்பு இல்ல. இப்ப அந்த இல்லாதத ஒண்ணு இருக்கிறதா நம்ம நினைக்கிறது இருக்க, இதுவும் இதே பிரத்யட்சத்தால தானே தெரிஞ்சுட்டு இருக்கோம், இதே கண்ணால தானே தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா உண்மை நிலைப்பாடு தெரிஞ்ச பிற்பாடு இல்ல இல்ல இது பாம்பு இல்ல இது கயிறுன்றது தெரியுது. அந்த பாம்பு இல்ல கயிறுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த பாம்பு பாம்புன்ற புத்தி தானே நமக்கு இருந்துட்டு இருக்கு. இது வர்றது பிரத்யட்சத்தால தானே, இது வேற எதனாலும் வருதா, இல்லையோ இல்லையோ. ஆகையால பிரத்யட்சத்துல நாம பார்த்துட்டோம்னு சொல்ற மாத்திரத்தினாலேயே இந்திரியங்கள்னால நம்ம இந்திரியங்களுக்கு புலப்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்குன்றது ஒரு கிரைடீரியா ஒண்ணுனாலேயே மாத்திரமே அது சத்தியம்னு சொல்ல முடியாது. ஆகையால பிரத்யட்ச பிரமாணத்தையும் அவ அபலாபம் பண்றா. சரி வாண்டா, இது பிரத்யட்சமானா இப்படி இருந்துட்டு போட்டோம். நான் சொல்றேன், சாஸ்திரம் இருக்க சாஸ்திர பிரமாணம் எப்பவுமே போய் சொல்லாது. மாதாபித்திர சஹசிரேபியோ வத்தல தரம் சாஸ்திரம்னு சொல்றது. சாஸ்திரம்ன்றது நம்மளிடத்துல பரிவோடு இருந்துட்டு இருக்கு. எப்படிப்பட்ட பரிவோடு இருந்துட்டு இருக்கு, ஆயிரம் அம்மா அப்பாக்கள் எப்படி சேர்ந்து, அதாவது நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளிடத்துல எப்பவுமே பரிவோட இருந்துட்டுருப்ப. இது நம் பிரத்யட்சத்துல ஒவ்வொருத்தரும் அனுபவிச்ச விஷயம். இந்த அனுபவம்லாம் வந்து அவளால தான் சொல்ல முடியுமே தவிர நாம சொல்லி புரிஞ்சு வைக்கவே முடியவே முடியாது. அடியனுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிறைய அனுபவங்கள். அது ஒரு மாதா பிதாக்களுடைய வாத்சல்யம்ன்றது இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி குளிர்காலம் இந்த மாதிரி வருவேன், நானு சாயங்கால ராத்திரி 9:30 வருவேன், 10 மணிக்கு வருவேன். வந்தேன்னாக்க அம்மா என்ன பண்ணி வச்சிருப்பா, வெந்நீர் வச்சு வச்சிருப்பா தீ சாமானோ. இந்த குளிர்ல பையன் பச்சை ஜலத்துல தீ சாமானா அவனுக்கு உடம்பு காகாது, ஜுரம் வந்துருத்துனா என்ன பண்ணுவான் பாவம், அவனுக்கு அகையில பண்ணுவார். அம்மாவால அந்த வச்சிருக்கிற வெந்நீரை அங்கேருந்து கொண்டு எங்க கொட்டணுமோ அந்த இடத்துல கொட்ட முடியாது, அது அப்பா கொட்டி வைப்பு. இதுக்கப்புறமா வந்து நான் என்ன நம்மளுடைய ஒரு இது என்னன்னாக்க, இந்த சரியான ஒரு என்ன சொல்றது, நமக்கு நம்மளுடைய ஒரு பாப்ப விசேஷம் அவ்வளவு கோச்சுப்பேன், என்னத்துக்கோசரம் எனக்கோசரம் பண்றேன், இந்த மாதிரி என்ன பண்ண, நான் மாட்டேன், நான் வெந்நீர்ல குளிக்க மாட்டேன், நான் பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன் அப்படின்னு. அப்ப கெஞ்சுவா, இல்லடா பையா உனக்கோசரம் தான் வச்சுட்டேன்டா, ஒன்னும் இல்லடா, அதுக்கு மேல எனக்காக பண்ணேன்னாக்கா நான் ஏத்துக்க மாட்டேன்னுவா. அதுக்காக இல்ல இல்ல மீந்து போயிடுறா, அதை வீணா போறத ஒன்றல்ல கொட்டுறேன் அப்படின்னுவா. இப்படிலாம் நம் அந்த பெற்றோர்கள் இருக்கால அந்த குழந்தைகளிடத்துல ஒரு பரிவை காண்பிக்கிறா. இது வந்து ஒரு பெற்றோருக்கு அனுபவிச்சவளுக்கு தான் இது தெரியும். இது சாஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னா மாத்ராபித்ரு சஹஸ்ரேபியஹ வத்சல தரம் சாஸ்திரம். ஆயிரம் பெற்றோர்கள் குழந்தைகள் இடத்துல எப்படி பரிவை அவ பொழிவார்களோ அப்படி பரிவு பொழியக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது சாஸ்திரம்ன்றது. அந்த சாஸ்திர பிரமாணத்தை கூட இவ ஒத்துக்க மாட்டாளோ. இப்படி சில பேர் இந்த சாஸ்திர பிரமாணத்தையும் ஒத்துக்காதவளாக இருந்திருக்கோதிமோ. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அல்பமான ஒரு விஷயம், இது ரொம்ப லகுவானது. இது இது தர்க்க பிரமாணத்தை காட்டிலும் இது பிரத்யக்ஷமோ சாஸ்திரமோ இது ஒரு பிரமாணமே இல்லை, இது ஏற்புடையதே இல்லைன்னு இத ரொம்ப இகழ்ந்த தள்ளிடுவாளாம் வா. அந்த ஆகையில எல்லாத்தையுமே அனுமானத்தினாலேயே சாதிக்கலாம், அனுமானத்தினால சாதிக்கிறது தான் நிலைக்கும் அப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறவ சில பேர். இது பௌத்தாதிகள் அவளை பார்த்து சொல்ற அனுமானம்ன்றதுனால லகுதாதி ஆதிமோ வாதி மோகா, ஆதிமோ வாதி மோகா அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த வாதிகளுடைய மோகம் இருந்துருக்க இது முதல் மோகம். அதாவது தன்னுடைய புத்தியினாலே எல்லாத்தையும் சாதிச்சுள்ளாம், தர்க்கத்தாலேயே எல்லாத்தையும் சாதிச்சுள்ளாம் நினைக்கிறது இருந்துருக்க அது முதல் மோகம். அதுவே பிரமம், அதுவே உண்மை அல்ல என்று சொல்ற. தத்தோதற்காக ததிக ஜெகதி கிம் மேதையா சாதையா மகா தத்துவதற்காக. இந்த தத்துவம் இருந்துருக்க இது என்ன பண்ணும்னாக்கா, இதெல்லாம் வந்து யுக்திகளை கொண்டே தத்துவ ஸ்தாபனம் செய்யலாம் அப்படின்னு இருக்குச்சு. யுக்திவாதம்ங்கிற ஒரு புத்தி பலம் இருக்க அது எத்ததான் ஸ்தாபிக்காகாது, எல்லாத்தையும் எத்தவனா ஸ்தாபிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்படி நினைச்சுக்கிறதுன்றது இருக்க கிம் மேதையா சாதையா மகா அப்படின்னா, லோகத்துல எதுதான் நம்மளுடைய மூளையினால சாதிக்க முடியாததாக இருந்துட்டு இருக்கும், எத்தவனா சாதிக்கலாம். இப்ப இன்னைக்கு நம்ம இவ்வளவு சுலபமா தேச விசேஷத்துல தேச விதேசங்கள்ல இருந்துட்டு இருக்கிறவ எல்லாரோடையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது அந்த கணத்திலேயே அங்க எங்கேயோ நடக்கிறது, இங்க நேரைய பார்த்துட்டு இருக்கோம். இதுவே வீடியோ கான்பரன்சிங்க இருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்க எல்லாரையும் நேர பார்த்துட்டே நான் பேசுறவனா இருந்துட்டு இருப்போம். நாம ஒரு 30-40 வருஷம் முன்ன, ஒரு 50 வருஷம் முன்ன, இப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் சாத்தியம்னு நாம யாரும் நினைச்சு பார்த்தோமா? நினைச்சு பார்க்கல. அப்படி இருக்கச்சே இன்னைக்கு எல்லாம் சுலபமா இருந்துட்டு இருக்கு. 1 பைசா செலவில்லாத வாட்ஸ்அப்ல உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். நாம இது வந்து ஒரு ISD கால் போட்டோம்னா எவ்வளவு ரூபாயிடும் அப்படி இப்படின்லாம் நினைச்சுட்டு இருந்தது போக ஒண்ணுமே இல்லாத இப்ப நான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் அப்படி இப்படின்னு நம்ம எத்தையோ புதுசா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அன்னைக்கு இருந்தவாளுடைய மேதை மேதை இல்லையா, இப்ப இருக்கிற மேருவாளுடைய மேதை மேதைதான். இதுதான் மேதையா, அது மேதை இல்லையா, என்னத்தினால சொல்றது, எப்படி சொல்றது அப்படின்னா, சர்க்கா பிரதிஷ்டான சொல்லிட்டு ஒரு சூத்திரம், பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. தர்க்கத்தினால சாதிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு மின்னது வரைக்கும் சாதிக்கலாம். நம்ம காட்டிலும் புத்திமான ஒருத்தன் இன்னொரு சத்தர்க்கத்தை சொன்னான்னாக்க அப்ப நம்ம தர்க்கம் நிக்காது, இது போயிடும். அப்போ இந்த தர்க்கம்ன்றது இந்த புத்திசாலி அப்படின்றது இருக்கு, அந்த புத்தி நம்ம காட்டுல மேல மேல மேல மேல மேலன்னு ஒன்னு போயிடுத்துனாக்க அப்போ இந்த தர்க்கம் நிலைக்காது போயிடு போறது. அப்போ ஓரளவுதான் இது நிக்கும். ஆகையால மேதையா கின்ன சாதையாமஹா கிம் அப்படின்னு சொன்னா, ந சாதையாமஹா, மேதையினால எத்தான் சாதிக்க மாட்டோம்னு அவ நினைச்சிட்டு இருக்கான். இது ஆதிமோ வாதி மோகம், இது வாதிகளுடைய முதல் மோகம். இப்படி முடியவே முடியாது. திட்டம் பேதே லகிஷ்டாக கதிஜன ததோ மனசே மனசே தும், திட்டம் பேதே லகிஷ்டாக. இவெல்லாம் ரொம்ப அல்பமானவா, இவளை விட்டுடுவோம், இவளை பத்தி விசாரம் இல்ல. வேற என்ன பண்ணும் அப்படின்னா, கதிஜனதோ மனசே மனசேத்தும், மானசேத்தும் மானம்னா பிரமாணம், பிரமாணத்தை அவ ஏற்றுக்கொள்பவராக இருந்துட்டு இருக்கிறவ சில பேர் இருக்காளாம். அந்த பிரமாணத்தை ஏத்துட்டு இருக்கவாள இருந்துட்டு இருக்கவாளாம் அவளுடைய விஷயம் என்ன பண்ணன்னா, அவள்லாம் வேதத்தையும் ஒத்துண்டு, நான் நீ சொல்ற வேதத்துல தான் இப்படி சொல்லிருக்கேன்னு வேதத்துல சொல்லிருக்கிறதுக்கு விபரீதத்தை அவ சொல்லிட்டு இருக்கா. இப்படி விபரீதத்தை சொல்லிட்டு இருக்கிறது இருக்க இத போய் பார்த்தோம்னாக்க இத என்னன்னு சொல்றது. ஆகையால இவாளுடைய மதங்களும் ஏற்புடையதாக இல்லை. இது எல்லாம் இப்படி இருந்தாலும் கூட, அதாவது ஃபண்டமெண்டலே கலகலத்து போய் இருந்துட்டு இருக்கிற மதங்களாக இருந்தாலும் கூட அவர்களும் என்ன பண்றான், எப்படி பண்றான்னா, இந்த பட்டாட்டோப்பத்துக்கு துளியும் குறவில்லாத இருந்துருக்கு. ஹம்ஹோ சப்யானே அசபியஸ்த புட்ட முக புட்டா துர்ஜனா நிர்ஜயந்தி. இவாள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, இவ கர்ப்ப சிற்றறிவாளாக இருந்துட்டு இருக்கா. இவாள்லாம் வந்து சபைக்கு வர இந்த கர்வம்ன்றது இருக்க, இந்த கர்வமாகிற ஒரு அணை, அந்த அணையில ஏறி சபைக்கு வர வந்தாள்னா வரச்சையே ஒரு தகாத வார்த்தைகள்லாம் பேசுற. இது சபைக்குன்னு ஒரு ஒரு முறையெல்லாம் இருந்துட்டு இருக்கு, வரைமுறையெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இங்க இப்படிதான் பேசணும் அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த வரைமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு வராமல் இவ எல்லாரும் வெளியில போயிடுறாளாம். இப்படி போன பிற்பாடு இந்த வேத பாஷைகள்லாம் இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, இவ முந்து இவாளுடைய பேச்சுக்களாலேயே ரொம்ப உட்காந்து எத்தையானா பேசி பேசி எதிரெதிரேதானா பேசி பேசி எப்பேற்பட்ட மகான்களாக இருந்தாலும் கூட அவளையும் வெல்வதற்காக முயல்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இப்போ வெளியில நம்மளோட வாதம் புரிவதற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் என்று சிஷ்யனாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் வாதம் என்கிற இந்த சங்கல்ப சௌரியோதய பாத்திரத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அத்யக்ஷம் யச்ருதம் வா லகுத ததிபவத்யாதிமோ வாதிமோஹ ததிக ஜகதி கிம் மேதயா சாதயாமஹம் திஷ்டந்தே தே லகிஷ்டாஹ கதிசன தததோ மானசே மானசே தும் ஹம்ஹோ சத்யானே அசபியஸ்த புட முக புட துர்ஜனா நிர்ஜயந்தி நிஷம்யதாம் சேதம் சபாபதி சேனாபதிபியாம். இந்த வாத சிஷ்யன் சொல்லுகிறார், சபாபதியாக இருந்திருக்கிற ராஜாவும் சேனாபதி ரெண்டு பேரும் இதையும் கேட்கட்டும். அடுத்தது சொல்ல போற, பாதாதிவிஹி ஸ்வமத ஹேதுகணே நிரஸ்தே நித்யாகம பிரதிஹதேஷு நிஜாகமேஷு பிராகல்ப மாத்திர சரணாக பிரதிவாவதூக்காக சம்பூய வாதகரணேபி நமே பிரபுதாக அப்படின்னார். இது ஒன்னும் பிரபுதா அவன் சொல்றது எல்லாம் தர்க்கத்தால சாதிக்கிறேன் தர்க்கத்தால சாதிக்கிறேன்னு சொல்லி சொல்றான். இந்த தர்க்கத்தால சாதிச்சாள்னாக்க தர்க்கத்தால எப்ப சாதிக்க முடியும், எப்ப சாதிக்க முடியும்னு சொன்னோம்னா, அவன் சொல்ற அனுமானம் இருக்க அந்த அனுமானம் குற்றமில்லாத அனுமானமாக இருக்கணும், தோஷமில்லாத அனுமானமாக இருக்கணும். இது சில சமயங்கள்ல சில ஹேத்துக்கள்லாம் ஹேத்துக்கள் மாதிரி தோணும், உண்மையில அது ஹேத்து இல்ல, அந்த காரணத்தை கொண்டு அதை சாதிக்க முடியாது. இப்ப நாம சொல்றோம், மலை மேல நெருப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப எப்படிவா சொல்ற அப்படின்னு கேட்டா, புகை வருது, புகை வருத பார்த்தா நெருப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, அப்ப புகை இருந்தா நெருப்பு இருக்கணுமா? ஆமா, எங்கெங்கெல்லாம் புகை இருந்துட்டு இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். எங்க பாத்திருக்க அந்த மாதிரி? வீட்டு மடப்பள்ளியில பாரு, வீட்டிலயே நம்ம நிறைய இடத்துல பாத்திருக்கோம். புகை வந்து பார்த்ததுனாக்கா உடனே கட்டாயம் நெருப்பு இருக்கும், ஆகையால நெருப்பு இல்லாத புகையாது, ஆகையால புகை இருந்தா நெருப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்படின்னா, பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படின்றது, அங்க புகை இருக்கிறதுன்றது ஹேது. இப்ப வன்னிமான் அப்படின்னு சொல்லச்சு, நெருப்பு அங்க மலையில நெருப்பு இருக்குன்றது இருக்க, இது வந்து சாத்தியமா இருக்கு. இப்படி இருக்கச்சே இதுக்கு ஹேத்து, இது சத்தேத்து, இதுவே விபரீதமா சொல்றீங்க அப்படின்னாக்கா, தூமவான் வன்னேகே அப்படின்னு சொன்னான், திருப்பி சொன்னான்னாக்கா அங்க புகை இருக்கு. சரி, புகை இருக்க எப்படி புகை இருக்குன்னு என்ன காரணத்தை கொண்டு சொல்ற? நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்கிறதுனால புகை இருக்குன்னு சொல்றேன்னா, புகை இருக்கிற இடத்துலாம் நெருப்பு இருக்கும், ஆனா நெருப்பு இருக்கிற இடத்துலதான் புகை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வந்து அயோகோலகத்துல பார்த்தோம்னா நெருப்பு இருக்கு, அயோகோலகம்ன்றது இருக்க இந்த கொல்லர் பட்டறை, அந்த பட்டறையில இருந்து பார்த்தோம்னா நெருப்பு இருந்துட்டு இருக்கு, ஆனா புகையே இருக்காது. அப்போ நெருப்பு இருக்கிற இடத்துலலாம் புகை இருக்குன்றது வியாப்தி சொல்ல முடியாது. இந்த மாதிரி இதுக்கு வியபிச்சாரம் சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லச்சே அவர்களுடைய தர்க்கம் முழுக்கத்தையும் எத்தனை தர்க்கம் சொல்லி நான் சாதிக்கிறேன் சாதிக்கிறேன்னு சொல்லி சொன்னா கூட அவர்களுடைய தர்க்கத்துல சொல்லிருக்கிற ஹேத்துக்கள் எல்லாம் சரியான ஹேத்துக்கள் இல்ல, சத்தேத்துக்கள் அல்ல, இது எல்லாம் உண்மையான சத்தர்க்கம் அல்ல, இவையெல்லாம் குதர்க்கம் என்று பாதம் முதலியவைகள்னாலே சுமதஹேது சுமதஹேது கணே நிரஸ்தே அவர் சொல்ற ஹேத்து கணங்கள் எல்லாம் போக்கடிக்கப்பட்ட பிறகு அப்ப என்ன ஹேத்வாபாசத்தோடு விளக்கப்பட்டு அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னு உடனே அந்த சாஸ்திரங்கள் எல்லாமும் அந்த அதியாவ என்னென்ன சொல்லிருக்காளோ அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கூட அழிக்கப்பட்டதாக ஆகும். இது இது எல்லாம் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சாஸ்திரம் நித்யாகம பிரதிஹதேஷு நித்யாகமேஷு நம்மளுடைய சாஸ்திரத்தினாலேயே அந்த சாஸ்திரங்கள்லாம் அடிபட்டு போயிடும் இந்த நிலையில இருந்துட்டு இருக்கு. ஆனா அவ என்ன பண்ணுவா தெரியுமா, பிராகல்பிய மாத்திர சரணாக பிராகல்பிய மாத்திர சரணாக அப்படின்னா நம்மளுடைய எதிரிகள் வாதிகள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு நம்மள எதிராளிய ஒரு அசத்துறது ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்றது, இத சொல்லி அவளுடைய வாத திறமைய மாத்திரம் காண்பிச்சு நம்மள எல்லாம் ஏமாத்தணும்னு நினைப்பா. உண்மையில அங்க ஒன்னும் விஷயமே கிடையாது அவளுக்கு. இப்படிப்பட்டவா ஒத்தர் ஒத்தரா வந்தா என்ன, எல்லாரும் சேர்ந்து வந்தா என்ன, எனக்கு ஒண்ணும் இது ஒன்னும் பெரிய பிரமாதம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவளும் ஒண்ணுதான், ஒத்தரா வரதும் ஒண்ணுதான், எல்லாரும் வரதும் ஒண்ணுதான் என்று ஒரு ஒரு தைரியத்தோட ஒரு தன்னம்பிக்கையோட வாதம் புரிகிறது சிஷ்யர் சொல்லுகிறார். ஒரு மறுபடியும் சிரிச்சுட்டு கைய தட்டின்ற அவர் சொல்றாராம், விகசிய சஹஸ்தாஸ்தாலனம் சொல்லி இந்த அகோனு கல்வ கல்வ அந்தைகி அந்தசிய எஷ்டி பிரதீயதே பங்கோர்வா பங்குபிகி அதிவகனம் எதேதே கர்மாந்தகார பிரதிஹத மதயஹா குமதயஹா மகாமோகசிய சாச்சிவியம் ஆச்சரந்தி. இவெல்லாம் யாரு என்ன பண்றான்னு நினைச்சுட்டு இருக்குங்கோ, நமக்கு விவேக மகாராஜாவுக்கு எதிரியாக இருந்துருக்கிற மகாமோகனுக்கு உபகாரம் பண்றான் அப்படின்னு நினைச்சுட்டு இவெல்லாம் இந்த மாதிரி நம்மளோட வாதம் புரியறதுக்காக வந்திருக்கா. இது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னா, அகோனு கல்வ அந்தைகி அந்தஸ்டி எட்டி பிரதீயத்தே அப்படின்னா, ஒரு குருடனா ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவன் குருடு இல்லாதவனா இருந்துட்டு இருக்கான், அவனிடத்துல ஒரு கொம்பு கொடுத்துட்டு நான் அழைச்சிட்டு போறேன் நீ பிடிச்சும் வாடாப்பா வந்துடலாம் நீ உன்ன எந்த இடத்துக்கு டெஸ்டினேஷனோ அந்த இடத்துக்கு நான் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சும் போற வழிக்கும். யார் அழைச்சும் போறானோ அவனுக்கு கண்ணு நல்லா தெரியணும், அப்பதான் அவனால அழைச்சும் போக முடியும். ஒரு குரடனுக்கு இன்னொரு குரடன் கொம்பு நீட்டி பாப்பா நானும் உன்னை அழைச்சும் போறேன்னா இவனே போய் சேர முடியாது டெஸ்டினேஷனுக்கு, அவன வேற எங்க இருந்து அழுத்தம் போறது, அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. இவாளுடைய வாதங்கள் எல்லாமே நிலைக்காத ஒரு வாதம், இது மகாமோகனுக்கு வேற உபகாரம் பண்றேன் நானு என்று சொல்லி சொல்றது இந்த மாதிரி இருக்கான். இன்னொரு திருஷ்டாந்தமும் சொல்ற, பங்கோருவா பங்குபிஹி அதிவகனம் பங்கோருவா பங்குபிஹி அதிவகனம் அப்படின்னா, ஒரு நொண்டி அவனே நடந்து போய் சேர முடியாது, அப்படி இருக்கிறோம் நொண்டியா இருக்கிறோம் என்ன பண்ணும், யார் மேலேயான உக்காண்டு அவனை எங்க கொண்டு விடணுமோ அங்க கொண்டு விடுவா. ஒரு நொண்டி இன்னொரு நொண்டி இருந்துட்டு இருக்கானா, அந்த நொண்டியை பார்த்து என் மேல ஏறி உக்காண்டுக்கோ உன்னை கொண்டு விடுறேன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இவ ரெண்டு பேருமும் மகாமோகனும் ஒரு நொண்டி தான், ஏன்னா அந்த மதமும் நிலைக்காத ஒரு மதம், அது மகாமோகனுடைய எண்ணமும் எப்பவும் நிலைக்காதது இல்ல நிலைக்க கூடியது இல்ல. அதே மாதிரிதான் இந்த வேதத்துக்கு புறம்பானதும் வேதத்துக்கு விபரீத அர்த்தங்களை சொல்ற மதமும் ஆகையால இது நொண்டி மேல நொண்டி உட்காந்து வரேன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இவ பண்றதெல்லாம் எதேதே கர்மாந்தகார பிரதிஹத மதையா, இவெல்லாம் இந்த கர்மான்னு ஒரு வினை இருந்துட்டு இருக்க, இந்த வினையாகிற ஒரு இருட்டு, இந்த இருட்டினாலே உண்மை நிலையை அறியாத ஒரு ஞானிகளாக அறியாதவர்களாக இருந்துட்டு இருக்கிறவா இவா. இவெல்லாம் உண்மையில உண்மை தெரிஞ்சு கேட்டா போட்டோம் சாம ரெண்டு விதமாகவும் இல்லாத சாமான்யமா இருந்துட்டு பொதுவா இருந்துட்டு போலாமன்னா அதுவும் கிடையாதான், விபரீதமான புத்தியை உடையவர்களாகவும் இருந்துட்டு இருக்கா. இவெல்லாம் மகாமோகத்தை சாட்சியம் ஆச்சரந்தி மகாமோகனுக்கு ரொம்ப சகாயம் பண்றவர்களாக பண்ணிட்டு இருக்கா இவெல்லாம். இது எப்படி இருக்கு தெரியுமா, இது சிஷ்யன் சொல்ற வார்த்தை, வசிகதடனி வருஷாரம்ப பிரவாக விடம்ப கைரல லகுபிரி அபப்ரஷ்யதி கும்போபலம்பித டம்பரைஹி உபகரணயந்தியேதே பாலான் உதக்ரகுதூஹலான் உபலநிகர கிராச பிராயைஹி உபன்யசனக்கிரமைஹி வசிக்க தடினி வருஷாரம்ப பிரவாக விடம்ப கைஹி. இந்த சிற்றாறுகள் குட்டி குட்டியாறு காட்டாறுகள்லாம் நிறைய போகும். இந்த காட்டாறுனுடைய பிரவாகம் என்ன பண்ணும்னு கேட்டோம்னா, எல்லா சமயத்திலயும் அந்த பிரவாகம் இருக்காது. ஒரு மழை பெஞ்சதுன்னா, திடீர்னு மழை பெஞ்சதுன்னா காட்டாறுல பிரவாகம் வரும். இது எப்ப வரும் எப்ப போகும் அப்படின்றதெல்லாம் தெரியாது, ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது இதுல. அதே மாதிரி காட்டாறு பிரவாகங்கள் மாதிரிதான் இந்த எதிராளிகளாக இருந்திருக்காள இவாளுடைய வாதங்களும் என்பதாக சொல்லுகின்றார். அதுக்கு இவா என்ன பண்ணுவாருன்னா, இந்த இவாளுடைய வாதம் பண்ணச்சு ஒரு நேர்த்தியான சப்தங்களை கொண்டு வாதம் புரிய மாட்டார்கள். இவெல்லாம் ஒரு அபபிரம்சம்னு சொல்றது. சில சில சப்தங்கள் சபையில உபயோகப்படுத்த முடியாத சப்தங்களா இருக்கும், அந்த சப்தங்களை கூட இவர்கள்லாம் உபயோகப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரம் இல்ல, அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னா, இவ பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, அலகுவீஹி அபபிரம்சத் கும்போபலம்பிதடம்பரைஹி. இவ வார்த்தைகள் எல்லாமே பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற பிரகாரத்துக்கு நீச்சு திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்க, ஒரு தகர டப்பா உள்ள கல்ல போட்டு குளிக்கனாக்கா எப்படி சப்தம் வருமோ அந்த மாதிரி சப்தத்தை இவாள்லாம் பண்ணுவாளாம். ஏதோ வந்து பேசிட்டு இது பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு இந்த காலத்து திருஷ்டாந்தமாக சொல்லணுமா இருந்தா சொல்லணும். இவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, இது ஒரு கல் குவியலும் கபலங்கள் போன்ற ஒரு உபன்யாச சொற்களால இவாள்லாம் சொல்லிட்டு இருந்துட்டு இருப்பான். உபகரணயந்தேதே பாலானு உதக்ரஹ உதக்ர குதூஹலானு. இவாளுக்குன்னு ஒரு ஃபாலோயர்ஸ் சின்ன சின்ன பசங்களா இருந்துட்டு அவள்டெல்லாம் பார்த்தோம்னா இவ பேசுறத கேட்ட உடனே அப்படியே மோகம் வந்துடும். இந்த மோகம் வந்த உடனே என்ன பண்ணுவா அப்படின்னா, அவள் இடத்துல போய் அப்படியே விழுந்துருவா. சரி, அவ சொல்றதுதான் ரைட் ஆகலன்னு நினைக்கிறா. இது பண்ணுவாது, உபகரணயன் தேதே பாலானு உதக்ர குதூஹலானு அப்படின்வா. இதெல்லாம் வஸ்து தத்துவத்துல இன்னைய தினத்துல என்ன நடக்கிறதோ அத சுவாமி 750 வருஷத்துக்கு முன்ன 700 வருஷம் முன்ன பிரத்யக்ஷத்துல பார்த்து சொல்லிட்டு, அன்னைக்கு சுவாமி அவதாரம் பண்ண இவர்களுடைய வார்த்தைகள்ல யாரும் ஏமாறல, இன்னொரு சுவாமி மறுபடியும் அவதாரம் பண்ணாதான் இவர்களுடைய வார்த்தைகள் ஏமாறாத இருக்க முடியும். என்ன வார்த்தைகள் இவா பண்ணுவா அப்படின்னா, ரெண்டு கையும் தூக்கின்ற போலாம். இப்பெல்லாம் நம்ம பாக்குற மூலியோ, உனக்காக நான் ஜெபம் பண்றேன், இந்த பெருமாள் நான் எம் வாயால எடுத்துக்காட்டுக்கு கூட வேற ஒரு தெய்வத்தையோ வேற ஒரு சப்தத்தையோ சொல்ல நான் விரும்பல, ஆகையால நான் அந்த வார்த்தையை நான் சொல்லல. இவெல்லாம் ஏதோ சொல்லுவா, அந்த சமூகம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணும் அப்படி இப்படின்னு கையை தூக்கிட்டு சொல்லி பண்றது. இப்படி பண்ணாங்கன்னா இது பேசுறத பார்த்த உடனே, ஓஹோ இதெல்லாம் இப்படிதான் நடக்குமோ போல இருக்கு, அப்படியே எதிரியே வந்துடுறா போல இருக்கு அப்படி இப்படின்லாம் இவா நினைச்சுப்பா. நினைச்சிருந்த உடனே இந்த மோகத்துல இருக்கிற ஒரு அல்பமா இருந்துட்டு இருக்கிற பசங்க இருந்துட்டு இருக்க, இதுக்கு ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்துட்டு, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு, ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டாக்கா, இதுகள் என்ன சொல்றதோ அவ சொல்றதெல்லாம் அப்படியே கேட்கற மாதிரி கேட்டு இருக்கிறது. இதுல அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இதையே பின்பற்றுபவர்களாக அவர்கள்லாம் ஆயிடுவா. இதுக்குன்னு இது இன்னைக்கு நடக்கலையா, அன்னைக்கே நடக்கிறதான் இது. உபகரணயம் கேட்டே பாலானு உதக்ர குதூஹலானு. இந்த உபன்யாச சொற்களாலே இவெல்லாம் தங்களிடத்துல இருந்துட்டு இருக்கிற, ஏன்னா இதுல பாலான்னு சொன்னாக்க சிறுவர்கள்னு நினைச்சுக்க வேண்டாம், புத்தியில யாருக்கு முதிர்வு இல்லாதவாளோ அவ மொத்த பேரும் சிறுவர்கள் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஒரு முதிர்ச்சி வேணும், அதாவது பகுத்தறிகின்ற ஒரு திறமை வேணும். இத்தனை நாள் என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன வந்துட்டோம், அங்கிருந்து வர வேண்டியது, ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டியது, படுத்துட்டே இருக்கா குழந்தை, எல்லாருக்கும் அந்த சமயத்துல ஒரு அது குழந்தைக்கு உடம்பு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு மூச்சல் இருக்கிற சமயம், அந்த மூச்சல் இருக்கிற சமயத்துல அங்கேருந்து வர வேண்டியது, நான் உனக்கோசரம் நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டோமா பிரார்த்தனை பண்ணிட்டோமா உன் குழந்தைக்கு பின்னாடி தான் அந்த தலைமாட்டில் உட்காந்து பண்றேன் அப்படின்னு வேண்டியது சத்தனை. அப்போ இவ யாருமே வானான்னு சொல்ல மாட்டான், இல்ல இதெல்லாம் நீ தேவதாந்திரம், நீ இந்த காரியத்தெல்லாம் என்னென்ன பண்ணாதுன்னு யாருமே சொல்ல மாட்டான். ஏன்னா இவாளுக்கு இருக்கிற ஆங்ஸைட்டி முழுக்க குழந்தைக்கு நல்லபடியா உடம்பு தாவலாகணும்ன்ற ஒண்ணுதான், எப்படியானா தாவலையாகட்டும் அப்படின்றது தான். அப்புறம் என்ன பண்ணுவா, அது வந்து ஒண்ணு இது ஆச்சு. அவன் வந்து சில பேரா இருந்தாக்கா என்ன பண்ணுவா, இவன் பண்றதுனால ஒன்னா போறது இல்ல, பண்ண மாட்டோம், விட்டா விட்டு போட்டோம், வெளில போயிருப்பா. சில பேருக்கு ஒரு 100 பேர்ல ஒருத்தன்தான் இதுல ஒரு பிரம்மமா ஏற்பட்டு இவனுடைய பின்பற்று போனா, ஆனா அவனுக்கு அதுவே லாபம். அவனுக்கு இந்த மாதிரி பண்றது இததான் அன்னைக்கும் நடந்திருக்கு, அன்னைக்கு வேற மாதிரி நடந்திருக்கு, அன்னைக்கு சுவாமி ஆனா சுவாமி ஊகம் பண்றது இருந்துருக்க இப்படின்றத கரெக்டா சொல்ல. உபகரணயம் தேதே பாலானு உதக்ர குதூகலானு, இப்படி இது என்ன பண்ணுவா அப்படின்னா, இவாள துணையாக கொண்டு இந்த வாதையெல்லாம் உபலனிகர கிராச பிராயி உபன்யசனக்ரமைஹி அப்படின்னா, உபல நிகர கிராச பிராயி உபன்யசனக்ரமைஹி, இந்த கல்லு குவியல் இருக்க அந்த கல்லு குவியலே ஒரு கபலங்களாக அறுதான், அதுக்கு சமானமாக இருந்துருக்கிறது இவளுடைய உபன்யாசங்கள்லாம். இதனால இந்த மாதிரி பண்றா, அஹஹ அமீஷாம் பிரதிவாதகோ வாவதுகோ நாம் பிரதிவாவதூகானாம் பிரவாத மனுமோதமான மகாமோக பட்சபாத்தினோ கர்தபகானே ஸ்ருகால விஸ்மயம் அனுஸ்மாரயந்தி அப்படின்ற. இந்த மகாமோகனுடைய பட்சத்துல சேர்ந்திருக்கவாள்லாம் இவாளுடைய இந்த இவாளுடைய தர்க்கத்தையும் இவா வாதம் பண்றதையும் இவாளுடைய அட்டகாசத்தையும் பார்த்த உடனே, அவ்வளவுதான்பா இனிமே விவேக மகாராஜா தலையே தூக்க முடியாது, மொத்தம் அழிஞ்சு போக வேண்டியதுதான். எப்பேற்பட்டவா இவாளோட வாதம் பண்ணி விவேக மகாராஜனுக்கு ஒரு தனிப்பட்ட கொள்கைன்னு ஒன்னு நிக்குமான்னா, ஒன்னும் கிடையாது, எல்லாம் போயிட வேண்டியதுதான்னு அந்த மகாமோகனுடைய ஆட்கள்லாம் கூட இத பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காளாம். இந்த ஆச்சரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார், கர்தபகானே ஸ்ருகால விஸ்மயம் அனுஸ்மாரயந்தி அப்படின்னா, ஒரு கழுதை நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டோம். கழுதை பாட்டு பாடின உடனே அங்க ஒரு குள்ளநெறி இருந்துதான், அடடடா என்னவா பாட்டு பாடுறது இந்த கழுதை அப்படின்னு சொல்லி சொல்றதான். கழுதை எப்படி பாட்டு பாடுன்றது நமக்கு தெரியும், அதுக்கு மேல தெரியும் குள்ளநெறி எப்படி ஓலையிடும்ன்றது. இது ரெண்டுத்துக்கும் இந்த கழுதை பாட்டு பாடுறது யாருக்கு ரொம்ப உயர்வா இருக்கும் அப்படின்னா, குழந்தைக்குதான் அது உயர்வா இருந்துட்டு இருக்கும். அத்ததான் அந்த மாதிரிதான் இது இருந்துட்டு இருக்குன்னு சொல்ற. வசிக்க தட்டினே வசிக்க தட்டனே வருஷாரம்ப பிரவாக விடம்ப கைரல் விடம்ப கைஹி அலகுபிஹி அபபிரஸ்யதே கும்போபலம்பிதடம்பரைஹி உபகரணயம் சேதே பாலானு உதக்ர குதூஹலானு உபல நிகர கிராசப்னாயைஹி உபன்யசனக்ரமைஹி அஹஹ அமீஷாம் பிரதிபாமதுகானாம் பிரவாதம் அனுமோதமான மகாமோக பட்சபாத்தினோ கர்தபகானே ஸ்ருகால விஸ்மயம் அனுஸ்மாரயந்தி. அப்ப ராஜா சொல்றார், இது சொன்ன உடனே சேனாபதே நியமியதாம் ஏதே நிர்பர நிகமாந்த வைர விப்ளுத பிரதிபத்தய பிரத்யேக கதா பிரவர்த்தனாய அப்படின்னா, வேதாந்தத்துல இவர்களுக்கெல்லாம் விசேஷமான துவேஷம் இருக்கு, இந்த துவேஷத்தினால இவளுடைய புத்தி மொத்தம் கெட்டு போயிட்டு, இந்த கெட்டு போனா கூட என்ன பண்ற, நம்மளோட வாதம் பண்றேன் வாதம் பண்றேன்னு வரா, இந்த வாதம் பண்றவா மொத்த பேரையும் தனித்தனியா அனுப்பிப்பா, மொத்தம் கும்பலாலாம் அனுப்பிக்காத. அவளுடைய வாதமும் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது, இந்த சிஷ்யன் வாதமாக வந்திருக்கிறவர் இவர சொல்ற பதிலும் நமக்கு அதுல சிட்டுன்னு ஒரு புரிந்து கொள்ற மாதிரி நடந்துக்க முடியாது. ஆகையில இவாத்த ஒரு இவாள ஒரு சேனலைஸ் பண்ணி ஒரு தனித்தனியா ஒவ்வொருத்தரா அனுப்பிச்சு வைப்பா அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளையிடுறார். சேனாபதி சொல்றார், நியச்சாமி தான் ஏதான் நிரர்த்தகான்னு ஆட்டோ பாத்து என்று. இவாள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்க இவளுடைய ஒரு வீண் ஆர்ப்பாட்டம், இந்த வீண் ஆர்ப்பாட்டம் மொத்தத்தையும் நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடக்க சொல்லிட்டு சேனாபதி அங்க இருக்கிறவாள் திரும்பி பார்த்து சொல்ற, போபோ த்ரைபாஷ்யாஹ குதிருஷ்டயஸ்ட ಅಲಮಿಹಮಿಧಶ್ಲಾಖಾಮಾದ್ಯಂಮಿತಂಪಚಸಮ್ಮತೈಃ ಅನಘಪರಿಷತ್ಪ್ರಜ್ಞಾಧಿಷ್ಠೈಃ ಅಲೀಕವಿಕಥನೈಃ ಅವಿತಥಕಥಾಧೌರೇಯಾಣಾಮ್ ಅನುಪ್ರಧೃತೌ ಸತಾಂ ಧ್ರುವಮಿಹ ಭವದ್ವೃತ್ತೇರಾವಿರ್ಭವಿಷ್ಯತಿ ಪಂಕುತಾಃ. அவள்லாம் என்ன பண்ணிக்கிறாள்னா, ஒத்தருக்கு ஒத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறது. ஆனா இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும், சேனாபதிக்கு தெரியும். அவர் சேனாபதி பார்த்து அவளை பார்த்து சம்போதனம் பண்றார். கோபூ த்ரைபாஷ்யாஹ குதிருஷ்டயஷ்ச, யார் வேதத்துக்கு வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாமல் வேதத்தை வேதத்துக்கு புறம்பானவர்களாக இருந்துட்டு இருக்கீங்களோ அவள்லாம். அடுத்தது, வேதத்தை ஏத்துக்கிற மாதிரி ஏத்துண்டு அதுக்கு விபரீத அர்த்தத்தை சொல்றவாளா இருந்துட்டு இருக்குவா. நீங்க எல்லாரையும் நான் பார்த்து உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நானு அப்படின்னா, பொறும் பொறும் மிதஸ்லாகா மாத்தியன் மிதம் பச்ச சம்மதேஷி அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றது. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணதுனால, ஓஹோ நான் இது சபையில போனதான் தெரியும் இதெல்லாம். ஒருத்தர் வேண்டியவாளா இருந்தாள்னாக்கா அவ என்ன பண்ணுவா, இவன் நன்னா சொல்லட்டா கூட பரவாயில்ல ரமணனா சொன்னியே அப்படின்னுவா. இன்னொருத்தர் நன்னா சொன்னவனா இருந்தா கூட அவனை பத்தி ஒன்னும் சொல்லவே மாட்டா, வாய்மூண்டு இருந்துருவா. இப்போ இந்த நன்னா சொல்லாதவனை பார்த்து நன்னா சொன்னேன்னு சொன்னாலே, அப்ப சொன்னதுனால இந்த நன்னா சொல்லாதவனுக்கு ஒரு திமிரு வந்துடும். ஓஹோ நான் தான் ரமணனா சொல்லிருக்கும் போல் இருக்கு, இவ்வளவு பரிசிரமப்பட்டிருக்கும் போல இருக்கு, இவெல்லாம் ஒன்னும் பண்ணல போல் இருக்குன்னு. இவன் ஒண்ணு கொஞ்சம் அல்பஜனா இருந்தான்னா கூட இவனுக்கு பெரிய கர்வம் வந்துருமா. ஆனா இவளுடைய வழக்கம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறவர்களோ அதாவது அந்த மதத்தை சார்ந்தவர்களோ வேதத்துல விபரீதார்த்தம் சொல்றவாளோ இவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, என்ன அற்புதமா உன்னுடைய தர்க்கம் எப்பேற்பட்ட தர்க்கம்ப்பா, என்னமா சொன்ன என்னமா சொன்ன இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொருத்தர் ஒருத்தரும் இப்படி மதம் பிடிச்சிருந்து அலையிறவாளாம். இப்போ இப்படிப்பட்டவ கணக்கு இருந்தால்னாக்க, அனக பரிஷத் பிரத்யாதிஷ்டை அலீக விகத்தனை, இப்படி தன்னத்தன்னையே ஸ்தோத்திரம் பண்றதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றதோ இப்படி பண்ணிருந்தாள்னாக்க, இது குற்றமற்றவர்களாக இருந்துட்டு இருக்கிற சாதுக்கள்லாக இருந்துட்டு இருக்கிற சதஸ்ல இது ஏற்புடையதாக ஆகவே ஆகாது. அவள்லாம் வெறுத்துருவா இந்த தற்புகைக்குகள்லாம் இங்க வாண்டாம். இங்க எப்பேற்பட்ட இடம் தெரியுமா, இந்த இடத்துல இந்த இடத்துல மகான்கள்லாம் இருந்துட்டு இருக்கிற இடம், மகான்கள்லாம் இருந்துட்டு இருக்கிற இடத்துல போய் நீ தற்புகைச்சி எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா, அவிதத கதா தௌரேயாணாம் அனு பிரசுருத்தாம் அப்படின்னா, இவெல்லாம் எப்படி பண்ணுவா அப்படின்னா, தத்துவத்துல எப்பவுமே மாறாட்டமே இருக்காதாம். விபரீதமாவே ஒரு சமயத்துல கூட காலித்தியமே வராது. ஒரு தத்துவத்துல நிலைப்பாடுன்றது இருக்க எப்பவும் ஒரே மாதிரியாக இருந்துட்டு இருக்கும். இப்பேற்பட்ட நல்லவர்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறவர் அவ பின்னாடி இருந்துட்டு இருக்கிறது தான் நமக்கு வாஸ்தவமா நமக்கெல்லாம் ஏற்புடையது. அதை விட்டுட்டு அவ பின்னாடி போறவாளை பார்த்தோம்னாக்கா, உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, நீங்க நொண்டிண்டு நொண்டிண்டு வர மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆகையால இந்த காரியத்தை விட்டுடுங்கோ என்று சேனாபதி சொல்றாராம். அவிதத கதா தௌரே யானாம் அனுப்ரசுருதௌ சதாம் த்ருவமிஹ பவத்வ்ருத்தேஹி ஆவிர்பவிஷ்யதி பங்குதா. ஆவிர்பவிஷ்யதி பங்குதா, அவள்தெல்லாம் இருக்க ரொம்ப கம்பீரமான நட, உங்களுடைய நட நொண்டி நொண்டிட்டு போற நட. ஆகையிலதான் சொல்றேன் இதை விட்டுடுங்கோ அப்படின்னு சொன்னாராம். சிஷ்யர் சொல்றாராம், அங்க பார்த்து வாதம், பகவன் இதா பிரசாரித்தான் திருஷ்டி, இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்களேன் என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் பாருங்களேன்னு சேனாபதியை பார்த்து சொல்றாராம். மகாராஷ்டிரீம் மகதீம் சௌரசேனீம் லாட்டீம் கௌடீம் இத்தமன்யாதீம் அங்கீகுர்வந்தியாகமீகிருத்தம் தத்தாம் ஹாஸ்யாம் பாஷாம் ஹந்த புத்தார்ஹதாத்யை. நம்மளுடைய சாஸ்திரம் தான் வேதத்தை பிரமாணமா கொண்டு வேத வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றதோ சம்ஸ்கிருத பாஷையில என்ன சொல்லிருக்கோ அத்த பிரமாணமாக எடுத்துட்டு இருந்திருக்கிற ஒரு வேதாந்த சாஸ்திரம் நம்மளுடைய மதம். அவளுடைய மதத்துல என்னன்னாக்கா அந்தந்த ஊர்ல என்னென்ன பாஷையோ அந்தந்த பாஷையெல்லாம் அப்படியே இருந்து இது என்னன்னா மகாராஷ்டிரி, மாகதி, சௌரசேனி, லாடி, கௌடி இப்படின்னெல்லாம் பல தேச பாஷை போல இந்த தேச பாஷம் மூலமாக ஒரு ஒரு சித்தாந்தத்தை சாஸ்திரங்களை செஞ்சு இது மூலமா என்ன பண்றா புத்தன் ஜெயினன் இவெல்லாம் அப்படியே பேச்சு பேசுறா. இந்த பேச்சு பேசுறதெல்லாம் என்ன ஆடுதுன்னா இதெல்லாம் ஒரு பரிகாசத்துக்கு இடமாக ஆடுதான் இதுதான். ஆனா லோகம் என்ன பண்றதுன்னா அவ பேசுற பேச்ச பார்த்து மயங்கி போய் அவ பின்னாடி போயிட்டு இருக்கு. இது நிஜம் நிஜமாவே வருந்தத்தக்கதுதான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னாக்க அகந்த் அகில பாஷா வேதி, இது என்ன பண்ணி தொலைக்கிறது, இது லோகத்துல நடக்கிறது எப்படி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். இப்ப நான் சம்ஸ்கிருதத்துல சொன்னாக்கா அவன் வந்து ஒரு மகாராஷ்டிரிலயோ மாகதியிலயோ சௌரதிலயோ லாடியிலயோ கௌடியிலயோ எத்தையோ ஒரு பாஷையில அவன் பேசிண்டு என் பேசியே என் பேச்சே சம்ஸ்கிருத பாஷையே புரியாத அவன் எத்தையோ ஒன்னு சொல்லியிருந்தான்னாக்கா அவன் அவன் மதத்தை சொல்லிட்டு இருப்பான், நான் என் மதத்தை சொல்லிட்டு இருக்க போறேன். அவனுக்கு ஒன்னும் அவன் மதம் வந்து தவறான மதம்ன்ற எண்ணமே இல்லாதையே போயிடுமே, ஆகையால நான் ஒன்னு பண்ணட்டுமா என்ன கேக்குற சிஷ்யன் என்ன பண்ணணும்னு சொல்றாரு. அப்படின்னா எனக்கு அவ பேர பேசுற பாஷை எல்லா பாஷையும் எனக்கு தெரியும். அப்படி எல்லா பாஷையும் தெரியறதுனால யார் யார் எந்த பாஷையில எப்படி பேசுறாளோ அதே பாஷையிலயே நான் அப்படி பேசி அவளுடைய மதத்தெல்லாம் நான் போக்கடிச்சு அப்படின்னாரு. இது என்ன, இது இப்படி கூட ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்னா பிசாச்சாரோட பேசுறதா இருந்தா பிசாச்சு பாஷையில தான் பேச முடியும், பிசாச்சு பாஷையில பேசுறது. அந்த மாதிரி இவளுடைய பாஷையில நான் இவளுடைய பாஷையிலேயே நான் பேசுறேன் நானே. அகந்தோ அகில பாஷா வேதி தத்தது அபியஸ்த பாஷாயாபி தார்க்கிகான்னு ஏதான் பிரதிஷேப்ஸ்யாமி வதந்தி பிசாச்சானாம் பிசாச்ச பாஷையை உத்தரம் தேயம் இது அப்படின்னா பிசாச்சானாம் பிசாச்ச பாஷையை உத்தரம் தேயம், பிசாச்சுகளுக்கு பிசாச்சு பாஷையில தான் பதில் சொல்லணும்ன்றது தானே லோகத்துல ஒரு கோட்பாடா இருந்துட்டு இருக்கு. பின்ன என்ன அர்த்தம், ஒருத்தன் அபசப்தங்கள்லாம் பேசி பண்ணிட்டு இருக்கான்னாக்கா அவன் எதிர நம்ம ரொம்ப சாதுவா நம்ம இருந்தோம்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், மேல மேல அபசப்தத்தையே சொல்லிட்டு இருப்பான். அப்ப நாமளும் ஒரு ரெண்டு அபசப்தத்தை சொல்லிட அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க அவன் வாய்மூண்டு போயிடுவான். இப்ப இந்த இதுதானே லோக திருஷ்டியில சொல்லப்படுவது. அதே மாதிரி நான் பண்றேன் நானு, இவ என்ன பாஷையில சொல்றாளோ அந்த பாஷையிலேயே நான் அவளோட நான் பேசுறேனானு, ஆகையால நீங்க எனக்கு அதை அனுமதி பண்ணணும் அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு பிசாச பாஷையிலேயே உத்தரம் தேயம் மீதி. அப்போ அங்க ஆச்சாரியன் பக்கத்திலே இருந்துட்டு இருக்காரு இல்லையோ, அவர் சொல்றாராம் பத்ரா யதாருச்சி தெய்வீம் அதெய்வீம் வா பாஷாம் புரஸ்குரியாக அபித்து தெய்வேவ விஸ்வஹதயங்கமா மகாரோஜ மகாராஜோபி பிராயசஹ தஸ்யாமேவ தத்த திருஷ்டி. இது தேவ பாஷ சம்ஸ்கிருதம். இந்த தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்திலயோ வேற எந்த பாஷையிலயோ கூட நீ வாதம் பண்ணலாம், அது ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அது பண்ணக்கூடியதுதான். ஆனா ஒன்னு சொல்றேன் கேளு, எல்லாருக்கும் பிரீத்திகரமாக இருக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம பேசணும். அந்த பிரீத்திகரமாக இருக்கக்கூடியதுன்னு என்னன்னு கேட்டாக்க சம்ஸ்கிருத பாஷையில பேசுறது தான் எல்லாருக்கும் பிரியமா இருந்துட்டு இருக்கும். மகாராஜரும் இந்த சபைக்கு அத்தியட்சரா இருந்துட்டு இருக்கிற மகாராஜரும் அததான் விரும்புபவராக இருந்துட்டு இருப்பார். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே நாம போய் அந்தந்த பாஷையில பேசுறேன்னு சொல்லலாமா அப்படின்னு இப்ப ராஜா சொல்றாராம். ராஜா பகவன்னே அதிதிருஷ்டோயம் பவத் பிரசாத கோச்சரோ மகானுபவா, உங்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருந்திருக்கிற இவர் இருக்கிற ரொம்ப துணிச்சல்காரர். சிஷ்யரை பார்த்து ராஜா சொல்ற வார்த்தை எப்படி எப்படிலாம் சொல்ற பாரு, அவ என்ன பாஷையில பேசுறாளோ அந்த பாஷையிலேயே நான் பேசி அவளை எல்லாம் நான் துரத்தி அடிக்கிறேன்லாம் சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் உம்முடைய பிரசாதம் தான் அப்படின்னு கதா கலகம் அப்படியா அந்த சேனாபதி சொல்ற. இதுல என்ன ஆச்சரியம், இவர் இப்படி இருக்கிறது ஒண்ணும் பெரிய ஆச்சரியமா இல்லையா, என்ன அப்படின்னு கதா கலக கௌதுக கிரக கிரகீத கௌத ஸ்தூத பிரதா ஜலஜிம் பிரதா ஜலதி சம்ப்ளவ கிரசன கும்பகம் பூதய ஜயந்தி சுதிய யதி க்ஷிதிவ்ருதந்தி கோபாசன பிரபாவ பரிபக்ரிம பிரமிதி பாரதி சம்பதா. இவள்டெல்லாம் ஒரு பெரிய சம்பத் இருந்துட்டு இருக்கு. என்ன சம்பத்து? பாரதி சம்பத், வாக் சம்பத், வாக் வளம், வளம் பெற்ற அறிவு இருந்துட்டு இருக்கு. இது யாருடைய வார்த்தை? என்ன எம்பெருமானார் எம்பெருமானாராக இருந்திருக்கிற ராஜா யதிராஜர், அந்த யதிராஜரோடத்துல அவருடைய சமீபத்துல இருந்து இருந்து அவருக்கு சுஸ்ரூஷ பண்ணி பண்ணி அவருடைய உபாசன பிரபாவத்தினால அதனால வர்றது என்னன்னாக்க, இது வளம் பெற்று வருகின்றது ஒரு ஞானம். அந்த ஞானம் வார்த்தை இதெல்லாம் இருந்திருக்க அப்பேற்பட்டவாளாக இருந்திருக்கிறவா இவள்லாம் சுதியகா அப்படின்னா நல்ல ஞானம் உடையவர்கள். இவள்லாம் கட்டாயம் ஜெயிக்கிறப்பார், இதுல ஒண்ணும் சந்தேகமே பட வேண்டாம். ஜெயந்தி சுதியகா ஜெயந்தி அப்படின்னா சரி, இதுக்கு என்ன பண்ணுற என்ன சமாச்சாரம் அவளை பத்தி எப்படி சொல்ற? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுமே என்ன பண்ணணும்? கதா கலஹ கௌதுக கிரஹ கிரஹீத கௌதஸ்குத பிரதா ஜலதி சம்ப்ளவ கிரதன கும்பகம் பூதய. நமக்கு எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். சமுத்திரராஜர் ஒரு சமயத்துல அகஸ்தியரிடத்துல சரியா நடந்து கொள்ளல. அந்த சரியா நடந்து கொள்ளாதனால அகஸ்தியர் முனிவர் என்ன பண்ணார், ஒரு ஆச்சமனம் மாதிரி பண்ணி சமுதிரத்து ஜலம் மொத்தத்தையும் அவர் சாப்பிட்டார், குடிச்சிட்டு மொத்த சமுதிரமே வத்தி போயிட்டு. அந்த மாதிரியா இவாள்லாம் இந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு. இது வாத கலகம். இந்த வாத கலகம் இருக்க அந்த கலகத்துல ஒரு ஆசை. கதா கலக கௌதுக கிரக கிரகீத கௌதஸ்குத, அதுவே ஒரு பிசாசு. அந்த பிசாசு பிடிச்சிருக்கு. இந்த பிசாசு பிடிச்சிட்டு இருக்கிறதுனால இவெல்லாம் என்ன பண்ணுவாள்னா தர்க்கவாதிகள், இந்த தர்க்கவாதிகளுடைய புகழ், இவர் இப்படி வாதம் பண்றா அப்படி வாதம் பண்றாள்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய புகழ் இருக்க, அதுவே ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரம் மொத்தத்தையும் அகஸ்தியர் எப்படி ஆச்சமனம் பண்ணி சமுத்திரத்தையே வத்தடிச்சாரோ அந்த மாதிரிதான் எதிராஜர் இருந்திருக்கிற எம்பெருமானாரிடத்துல ரொம்ப அவருக்கு பணிவிடைகள் புரிந்து கைங்கரியம் பன்னிண்டு ஞானம் பெற்றவர்கள் இவர்கள் எதிர எல்லாம் இவர்கள்லாம் அகஸ்தியர் சமுத்திரத்தை வறண்டு போகும்படியாக பண்ண மாதிரி அவர்களுடைய வாதத்தையும் இவர் வறண்டு போக பண்ணிடுவர். விகல்பாட்டோ பேன ஸ்ருதிபசமசேஷம் விகட என்னே எதிர்ச்சா நிர்திஷ்டே கெதிநிருபதி சப்தே விரமதி விதண்டாஹம் குருவதே பிரதிகதக வேதண்ட பிருதனா விதாதவ்யாஹம் பஹாக்ஷும் பஹார வியதிக்தன சம்ரம்ப கலஹா. கண்டன கண்ட காத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரந்தம் இருக்கு. அதாவது அவளுக்கு ஒன்னும் ஸ்வயம் இது பண்ணணும் அது பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. நீ என்ன சொல்றியோ அதுக்கு கண்டனம் பண்ணும், அதுக்கு என்ன சொல்றியோ அதுக்கு கண்டனம் பண்ற, அதுக்கு கண்டனம் பண்ற, கண்டனம் பண்ற அப்படின்னு சொல்லி கண்டன கண்டன காத்தியம்னு சொல்லியே சொல்லுவா. இது ஸ்ரீஹரிஷன் பண்ணது. அந்த மாதிரி இவளுக்கு வாதம் பண்ற வாழ்க்கெல்லாம் வித்தண்டா வாத திறமையினால ஒரு கர்வம் வந்துடும். இந்த கர்வம் வந்துருத்துனாக்க இந்த எதிர்க்கு வாதிகள்லாம் வாதிகளா இருந்திருக்கா அவள்லாம் யானைகளை துணிவான செயல், இது யானை மாதிரி வாழ்ந்த செயல் எப்படி இருக்கு, இப்படியா அப்படியா இப்படியா அப்படியான்னு பலவாறான ஒரு ஆட்சேபத்தை கலப்பிடும். கலப்புறதுனால என்ன ஆகும்னாக்க, வேதத்துல சொல்லி இருக்கிற ஒரு தர்மங்கள்லாம் அது மொத்தத்தையும் கெடுக்க ஆரம்பிப்பாளாம். இப்படிப்பட்ட இதுவே நோக்கமாக இருந்திருக்க வாழ்க்கெல்லாம் எம்பெருமானாருடைய பேச்சு, அந்த எம்பெருமானாருடைய சீசூக்திகள்லாம் காதுல விழற வரைக்கும் தான் இப்படியா அப்படியா அப்படியான்னு விகல்பெல்லாம் பண்ணி கேட்டுருக்கிறதுன்றது. அந்த காதுல விழுந்துட்டுனாக்க எம்பெருமானுடைய சீசூக்திகள் காதுல விழுந்துட்டுனா மொத்த பேரும் இருக்கிற இடம் தெரியாத போயிடுவாளாம். விகல்பாட்டோ பேன ஸ்ருதிபதமசேஷம் விகட என்ன எதிர்ச்சாந்தே விரமதி விதண்டாஹங்குருவது பிரதிகதக வேதண்ட விருதன வியாத வியாபார வியதிமதன சம்ரம்பகலஹ. சிஷ்யர் சொல்றார், இப்ப பார்த்து சபாபதி சேனாபதி சாட்சிகம் பிரவர்த்தசிய தயாரூப தேசிக திருஷ்டி திருடதம் சிதசிய கதாகவேஷு கஸ்திராசஹா. இங்க சபாபதி சேனாபதி ரெண்டு பேரும் சாட்சியாக இருந்துருக்கா. அதோட மாத்திரம் இல்ல, தன்னுடைய ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் இருந்துருக்க, அந்த கட்டாட்சமே ஒரு கவச்சமாக இருந்துருக்கா. அந்த கவச்சத்தை போட்டுண்டு இவளோட வாதம் பண்ணமானாக்க நமக்கு தோல்வின்றது எங்கேந்து வரப்போறது? சுவாமி தேசிகன் சொல்றார், கவச்சா இதயா துவயைவ சாங்கி விஜயஸ்தானம் உபாசிரிதோ விருஷாத்ரிம் மயி திஷ்டதி துஷ்கிருதம் பிரதானி மிததோஷா நிதரான் விசின்பதி த்வாம். சுவேங்கடமுடையனுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கிறதாம். இந்த சண்டை எது திருமல்யம் யாருக்கும் யாருக்குன்னா, சிவகங்கமுடையனுக்கும் என்னுடைய பாப்பங்களுக்கும் ரெண்டுத்துக்கும் சண்டை நடக்கிறதாம். இந்த பாப்பங்களுக்கும் நமக்கும் சண்டை நடக்கிறது சாமான்யமா இருந்தேன்னா, சாதாரணமா இருந்தேன்னா திருவேங்கடமுடையானே தோற்று வேறோம். என்ன நம்ம பாப்போம் அவரையும் போட்டு மெரிக்க வச்சிருமா அது. அதுக்காக திருவேங்கடமுடையான் என்ன பண்ணேறான், தயாதேவியாகிற ஒரு கவச்சத்தை போட்டுக்கிறேன். கவச்சாரியாங்கி கவச்சம் போட்டுண்டா மாத்திரம் ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. ஒரு வெண்டேஜ் ஸ்பாட்னு சொல்லுவா, இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தோம்னாக்க கீழே இருக்கிறவள் எல்லாரையும் வந்து துவம்சம் பண்ணிட முடியும். அதுக்காக திருவேங்கடம் மலை மேல ஏறி உட்காந்துறோம். விஜயஸ்தானம், அதுதான் விஜயஸ்தானம். விஜயஸ்தானம் உபாசிரிதோ விருஷாந்திரிம், யாரோட சண்டை போடுற? என்னுடைய பாப்பத்தோட சண்டை. மயி திஷ்டதி துஷ்கிருதம் பிரதானி, பாப்பம் பண்ணவளுக்கெல்லாம் முன்ன முன்ன நான் தான் நின்றுட்டு இருக்கேன், என்ன நானே தோத்து போயிருந்தாக்கா மீதி பேர் எல்லாம் போய் கேட்கணுமா நான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ அந்த பெருமாளுக்கும் அந்த எது கவச்சமாக இருந்துருக்குன்னாக்கா, பெருமாளுடைய தயா அவதான் கவச்சமா இருந்துருக்கா அப்படின்னு சொல்றான். நமக்கெல்லாம் இங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் எது கவச்சமா இருக்கு தெரியுமா அப்படின்னா, ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் கவச்சமாக இருந்துருக்கான். எந்த சபைக்கு போனாலும் ஆச்சாரியால நினைக்காத சபை பண்ண முடியாது. அந்த ஆச்சாரியால வந்து ஒரு கட்டாட்சங்கள் இருக்க, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட கவச்சம் இருக்கச்சே இவெல்லாம் எங்கேருந்து தோக்க போறா அப்படின்னு சொல்லி சொல்ற சேனாபதி. அர்த்தா திஷ்டதி மாமிகாம் மதிரசா வாஜன்ம ராஜன்வதி பத்யா சங்கமினா மனேன ஜகதாம் அத்தியாஹித சேதினா என்னுடைய புத்தி எப்பேற்பட்டது தெரியுமா? லோகத்துல ஒரு பெரிய பயம். என்ன வேதத்துக்கு புறம்பாக சொல்றவா எங்க பார்த்தாலும் கிளந்துட்டா, அதாவது வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காதவா அப்படியே அங்கங்க அப்படி அப்படியே இருக்கா, அப்படி ஒத்துண்டாலும் விபரீதமான அர்த்தத்தை சொல்றவாளா இருந்துருக்கா. இப்படிப்பட்ட நிலையில என்ன ஆயிடுமோன்னு மொத்த பேரும் பயந்துட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட பயப்படுறவாளுடைய பயம் மொத்தத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு. யதிராஜர் என்கிறவராக இருந்துருக்கிற ஒரு பெரிய ராஜாவை பெற்றதாக இருந்துருக்கிற இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அர்த்தம் வந்து சப்தத்தை விட்டு அர்த்தம் எப்படியும் அர்த்தத்தை விட்டு சப்தம் போகாத இருந்துருக்கோம். அர்த்தா திஷ்டதி மாமிகாமதி அசோ ஆஜன்ம ராஜன்வதி பத்யா சங்கமினா மனேன ஜகதாம் அத்யாஹிதச்சேதினா ஜகதாம் அத்தியாசித சேதினா. லோகத்துல இருக்கவள் எல்லாருடைய அத்தியாசித்தம் ஒரு அஹிதத்தை போக்கடிக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்ல, பெரிய அஹிதத்தை போக்கடிக்கிறதாக இருந்திருக்கிறது. இது எம்பெருமானனுடைய அருளி செயலாக இருந்திருக்கிற ஒரு பார்க்கடல். இது ஒரு சித்தௌஷதம். இந்த சித்தௌஷதம் சுவைக்கிற யாரெல்லாம் இந்த சித்தௌஷதத்தை வந்து அனுபவிக்கிறாளோ அவள்லாம் வந்து எம்பெருமானுடைய மாயன்றது பேரிரவா இருக்க, அது அந்த மாயில இவெல்லாம் மாட்ட மாட்டோம். அதெல்லாம் மாயெல்லாம் கொஞ்ச காலமா தான் இருந்துட்டு இருக்கும், அது உடனே போகக்கூடியது என்பதாக சொல்லுகின்றார். அப்பிச்ச வயம் ஏதாவந்தம், நாம என்ன பண்ணிருக்கோம், நாம இவ்வளவு நாளா எத்தனையோ பேர் ஏதாவந்தம் அநேகதம் அநேக சாகசிர வைத்தண்டிக மண்டல மண்டிதேஷு துண்டீர சோழ பாண்டிய கேரள கர்நாட நேபாள மாலவ கௌட லாட்டாதி கடகேஷு அகண்டிதாஹங்காராக நிஷ்கண்டகேன நீதி கண்டாபதேன நிகம சஞ்சரேஷு சஞ்சரமானாக சத்விரேவ ஜாத சக்யாக சுக்யாமஹா என்பதாக சொல்லுகின்றார். என்ன சொல்றாருன்னா, இத்தனை நாளா நாம எத்தையும் பல ஆயிரம் வைத்தண்டு வித்தண்டாவாதிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கா, எந்தெந்த தேசத்துல, துண்டீர மண்டலத்துல, சோழ தேசத்துல, பாண்டியத்துல, கேரளத்துல, கர்நாடகால, நேபாளத்துல, மாலவத்துல, கவுடத்துல, லாடன்ல, இப்படி எல்லா இடத்துலயும் இவாள்லாம் சேர்ந்திருக்கா, இவாள்லாம் போராளிகளாக வந்துருக்கா. அப்படி இருக்கச்சே கூட இந்த வழின்றது இருக்க, இவாளோட போராடி ஜெயிக்கிறதுன்றது வழின்றது சாதாரணமாக மலர்மத்தை போட்டு இருக்கிறது இல்ல, முள்ளு கல்லு போறதாக கதையான இருக்கு. இப்படிப்பட்ட இவெல்லாம் இந்த கடலடுமுருடாக இருக்கிற நீதி நெறியோட கூட இருந்திருக்கிற வேத மார்க்கத்துல செந்திருந்து இந்த நல்ல நல்ல பாகவதாளாக இருந்திருக்காள், அவளுடைய ஒரு கௌரவத்துக்கு அவளுடைய கிருபைக்கு பாத்திரவளாக இருந்திருக்கிறதுக்கு அப்படி இருந்திருக்கா. இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னா, ஆஸ்தாம் யதீந்திர பந்தத ஜுஷாம் ஆஜான சுத்தாமதி தச்சாம் வியாஜ விதக்த முக்த மதுரம் சாரஸ்வதம் சாஸ்வதம் கோவா சக்ஷுரு தஞ்சயேதபி புரஹ சாட்டோஹோபதர்க்கட்டா சாஸ்திரா சஸ்திரி விஹார சம்பிரதரணா சாதேஷு வாதேஷு நஹா. எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை நாம எல்லாரும் பின்பற்றுபவர்களாக இருந்திருக்க, அப்படி நாம யாரெல்லாம் பாஷிகாருடைய சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களாக இருந்திருக்குமோ அவ எல்லாருக்கும் யதீந்திர பத்ததி ஜுஷாம் ஆஜான சுத்தாமதி, ஆஜான சுத்தாமதி இயல்பாகவே இன்னொருத்தர் வந்து கலக்கத்தை போக்கடிக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு ஒருத்தர் கலக்கமே ஏற்படாமல் தெளிவோடு கூட இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு யாரும் தேவையில்லை. எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களுக்கு அவளுடைய புத்தி இயல்பாகவே கலக்கம் இல்லாமல் தெளிவானதாக இருந்துட்டு இருக்கிறதாம். அது மாத்திரமில்ல, தச்சாவியாஜ விதக்த முக்த மதுரம் சாரஸ்வதம் சாஸ்வதம் அவ்வியாஜம், ஒரு வியாஜம் இல்லாமல் இது சாமர்த்தியம் அழகு இப்படி எல்லாம் பெற்றதாக இருந்திருக்கிற பிராச்சீனமான பத்தி இருந்திருக்கு. அந்த பிராச்சீனமான பத்தியில இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப பிரசித்தமானது. அது அதுல வந்து அதுல சொல்லச்சு, கோவா சக்ஷுரு தஞ்சயே தபிபுரா சாட்டோபதர்க்க பிரச்சடா சாஸ்திரா சஸ்திரா சஸ்திரி விஹார சம்ருத இப்ப இருக்கிற நிலை எப்படி இருக்குன்னா ஒரே பரபரப்பு, எங்க பார்த்தாலும் தர்க்க கோலாகலம், அவட்சன்னு சொல்லிட்டு மாத்தி தர்க்க கோலாகலமா இருந்துருக்கு. இப்படிப்பட்ட அம்புகள் இருக்க வரிசை வரிசையா எரியறதுன்றது விளையாட்டுல இருந்தா கூட நமது வாதத்துக்கு எதிர ஒத்திரம் யாரும் வந்து நிக்க முடியாது. இதுக்கான இப்படி இருக்கிற இடத்துல இவளுடைய கண்ணை திறக்கிறதுக்கு யாரால முடியும், புத்திராலே நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு சிஷ்யர் ஒரு நல்ல ஒரு துணிச்சலோட வாதரா சிஷ்யராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் அந்த வாதத்தினுடைய ஆரம்பத்தை எப்படி பண்ணலாம்ன்றத, எப்படி பண்ண போறோன்றத ஒரு துணிச்சலோட சொல்றாரு. இந்த விஷயத்த நாம இதுவரைக்கும் பார்த்தோம். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய வாத திறமையினாலதான் பொய்ச் சமயங்கள்லாம் புறமுதுகிட்டு ஓடிட்டு சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நமக்கு இருந்துருக்கிற பாப்பங்கள்லாம் போய் அந்த சுவாமி தேசிகனிடத்துல சம்பூர்ணமான ஒரு பக்தி ஏற்பட்டு ஞானம் ஏற்படும் சொல்லி அவரிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா ஆர்.கே.சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.